நடமுறை அனந்தவர்களுடன் உருவி வேறு குமரனார் தாயான எல்லாம் என்ன அடைய வேண்டிய அந்த உத்தரவு அடையணும்.

அந்த யோசனை கூட ஒரு சரியா இருக்கீங்க. பார்த்தோம்னா மாதிரியும் சரஸ்வதி அதனால படத்துல எப்பவுமே ஆட்சிக்காரருக்கு அப்புறம் பிள்ளாருக்கு சம்பவம் நாம் புரிஞ்சிட்டாலும் நல்ல மாட்டான் முடியாது. யாராவது பாடத்தை இருக்கு அப்படிங்கிறார். மேல அறிவாளராயிருந்து தன்னை தான் பாடினான் கேட்டு வாழ்ந்த தானே கேட்டான் உண்ணாவிரதன் நம்மான் விவாதிப்பேன் அறிவாளர் அப்ப ஏற்பட்ட பாடலர்கள் இந்த பாடல்களிட திருமான அனுபவிக்கலாம் திருமாலத்தையே பெற்று உண்மாண்டிருந்தாலும் திருமான் போக மாட்டேங்கிறான் தேவதையை ஏற்பாடு போவாட்டிருக்கின்ற சுவாமி பக்தி பிரதிபாரங்களை மத்தியாக சுவாமி எப்படி இருக்காங்கன்னா இவாறு எதிர்கொள்வதற்காக ரகசியங்கள் பரபக்தி பதக்கியானம் பரமபக்தியில சொல்லும்போது சீதையின் கண்பர் அத்திராதி மாமணி மண்டலத்தில் அல்லது பாடுபட்டால் அந்த அனுபவத்தை நட்டமாக்கினவுடனே ஆழ்வார் அரியே ஆளுந்தே என்று கடைமுறை பரமபக்தித்தான் மாறுகின்ற சுவாமி தன்னை சுந்தர நான் உயர்ந்த முடிவில் பெரும்பால் பெரும்பாலையோனி சூழ்நிலைய கரணங்கள சோதியோ அதுவும் பெருசா இருக்கக்கூடியவன் செய்யவன் சூழ்நிலை பெரிய இளஞ்சாவன் இவரையோ அருகிற்கூடிய சட்டத்துக்கு மாற்றவன் அதற்காகவும் பெருசா இருக்கக்கூடிய அதையும் ஆதரப்படக்கூடிய அதற்கு துணியை என்னவா அந்த அத்தாரே பயசக்திகளாய் உடனே அவர் சாட்சியை சுத்திகள் என்ன தர்த்தம் பாதிக்கிறேன் எனக்கு அந்த வேதத்தை மாதிரி ஆழ்வாரியை நிர்வாகியும் அனுசந்தானம் அதுக்கு முன்னால ரெண்டாயிரம் மனசுதான் ஏற்பாடு செய்தார்கள். நானும் எழுதுறான் ஆச்சாரியாளி வச்சு அந்த நிர்தேசம் பண்ணி இப்ப ஆச்சாரியா அபிமானி போட்டியை அவரால் அட்டாக்கிழமை நம் ஆச்சாரியான ஒரு சந்தி. இந்த இடத்துல அந்த மாதிரி ஆழ்வார் உற்சவம் அந்த மாதிரி ஆழ்வார் மாதிரி ஆழ்வார் தாசர்கள் அனுபவிக்கக்கூடிய பக்தியில கலந்துள்ள வாழ்வதை ஊட்டி சாம்பிரதாயமா ஏற்பாடு மடத்துக்கு விபூதி மேலத்துக்கு மங்களாசாஸ்திரம் பண்ணணும். அதுமா விஷயமா விஞ்ஞானம் ஒரு நிமிஷம் சுவாமி இந்த ஸ்லோகத்தை புத்தி வைக்க சாமி புத்தி பண்ணது கிடையாதுமா இந்த ஸ்லோகத்தையும் இந்த திகமனத்தை வாழ்க்கையின் மூன்று சத்தங்களையும் நிர்வகிக்கக்கூடிய சம்பந்தத்தை போக்குபவன் பிரபன்னாருக்கு தர்மன் அதற்கு உசந்த தர்மமாகவும் தர்மம் உபாயமாகவும் கொடுக்கக்கூடியவர். பிரபன்ன ஜனனாருக்கு பிரதனமாக இருக்கக்கூடியது ராஜ்யமா இருக்கக்கூடிய பிரம்மதர்மம், அதை அறிவிக்கக்கூடிய உபாயமாகவே பெருமானே ராஜ்யமாக உபாயமாக இருந்தவன். அப்பேற்பட்ட பிரம்மமான அறிவிக்கிறவன் பிரசித்த விபவன் அபார கோபாலம் பிரசித்த வைபவன் என்று மாண்டிருக்கிறவர். அவர்களிடத்தில் அனுசம்பிகளெல்லாம் எப்பவும் இருப்பவர்களுக்கு அனுசம்பிகளெல்லாம் மனோனசித்தம் நம்முடைய மனதானது மகரகரமானதான் இருக்கும். அனுசம்பிகளெல்லாம் மனமா நகானுபம் அவர்களிடத்தில் ஈடுபடுபவர்களுடைய மனதானது நமக்கு மங்களே அறிந்தவர்கள் ஜாகிரே அவர்களுடைய அவருடைய கருணையினாலே அச்சங்களை அடைந்த சந்திரகிரிக்கிறவர்களிடத்தில் அவருடைய கருணைக்கு பாத்திரமானவரான பரகார சுவாமியினாலே 21 ஸ்ரீ பரகார சுவாமியினாலே மகாபரகார சுவாமியினாலே விதிகிதமான சத்ராச்சர பிரகாசிகாவிலே பகவத்யே தேசம சதக அர்த்தவர்ணன் அதுல பூர்த்தி பண்ணச்ச சுவாமி சாய்சிகர் ஸ்ரீ பரகார மடத்தில் இந்த மாதிரி அந்த அர்த்தங்கள் விஸ்தாரமாக இருக்கும். நான் ஏதோ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மணி மறந்தால் அதையானால் சொல்லிங்க. மலையாளிகளை சொன்னதில்லை. அதுவே உங்களுக்கு நல்லா சொல்லும்படியாக அனுபவப்பட கொடுக்கிறது. அதனால அந்த சுவாமி முகலாசாசனங்கள் முகலாசாசனங்கள் அவர்களுடைய அனுகிரகத்தால் லோகம் சேர்த்தார்கள். பிரார்த்தனை படிக்கிறேன். அந்த திருவிபாதங்களுக்கும் ஆடியனுடைய புதக்கதைகள் அவ திருவிகளாக இருக்கக்கூடிய இருக்கிற விபூதிகளுக்கும் அடியனுடைய புத்தஞ்சலைகள். இது வாஸ்தவத்தை கொஞ்சம் அதிசயோக்தி மாதிரி தோணும். வாஸ்தவத்துல அரிய சிறிய சிறிய ஞானத்தனே சொல்ல முடியாது. அது எப்படி தெரியும்னா வியாக்கியானத்தை எடுத்து என்ன தெரியும். எனக்கு அந்த பாவம் முழுக்க உற்பத்தி இந்த சுவாமி தெரியும் சொல்லிட்டு இருக்கேன். எங்க ஆச்சாரியால் ரொம்ப கொண்டாடினா நான் ரொம்ப உசத்தியா காலட்சம் சொல்லணும்னு ஆசைப்பட்டதா எங்க ஆச்சம் ஆச்சாரியார் அந்த அளவு கேட்டால் முடியலைனாலும் எப்படி ஹயகிரீவனுடைய அனுகிரகம் பெற்றவா வாகத்த சித்தி கேதோகோ ஹயகிரீவ ஸ்துதி மட்டன் அதனாலே வாகத்த சித்தி ஏற்பட்டதோ எங்க ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தாலேயே ஓரளவு வாகத்த சுத்தியும் வாகத்த சித்தியும் ஏற்பட்டவன். அப்படி எந்த பெருமையா இருக்கலாம். அதெல்லாத்தையும் கொண்டாடி அடியை அனுகிரகிக்கக்கூடியவர் சுவாமி. அதிகமா கர்மைகள் வாகனமாக பேசக்கூடாது. எனக்கு நடுவில் ஒரு சிரமம் ஏற்படுத்த அரங்கியில் போக வேண்டாம் நினைச்சேன். இந்த மாதிரி கருவியோட சுவாமி அவன் நீங்க வந்து எட்டு பார்த்த பகவதமா பகவதாருக்கு எதிராக சொல்லக்கூடிய பாக்கியங்கள் எனக்கு நிறையெல்லாம் கைமாறிகள் அனுசந்தானம் பண்றது தவிர அறிய எனக்கு கிடைக்கும் தெரியல. பாகவதாருக்கு மங்களாக இருந்தாலும் அறிய பூஜை படிக்கிறேன். எல்லாருக்கும் எல்லா மக்களும் உண்டாகும் எங்கும் கூட ஒரு வெற்றி முன்வந்து இல்லை இதன் பாசுரத்தையே விண்ணப்பம் பண்ணி பாகவதாரை கொண்டாடி இருக்கிறேன். அனுபவத்தோடைய பாதுகாக்க இருக்க ஸ்ரீமத் அக்னவாகீசன் பிரம்மதத்தை சொந்தமான ஆதிசாமி மங்களங்கள்.